இந்த இரவு முழு நிலவு எங்கும் அமைதி. மெல்லிய காற்று, நான், நீ, அன்பே, வா, எழுந்து வா. இல்லை எனக்கு, நீயும் உறங்காதே, வா வா எழுந்து வா. நினைக்கிறேன்